பாடிரு பாடியதாரு தூங்கி போனதாரு யாரோ யாரு என்னை தாரோ யாரு என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே